பூங்காவியம் பேசும் ஓவியம் பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன்றேரோ ஆரிரோ ஆரோ வெள்ளிப்பன்னீரோ ஆரிரோ ஆரோ பூங்காவியம் பேசும் ஓவியம் கூடும் என நாளும் வாடினாள் போராடினாள் வண்ணத்தோகை நெடுங்காலும் தாய் முகம் தரிசனம் தரும் நாளிது சேமனம் புறவேனும் கடல் நீந்தது பாசம் மீறும் போது பேசும் வார்த்தை ஏது பாசம் மீறும் போது பேசும் வார்த்தை ஏது ஓ மயக்கத்தில் மனம் சேர்ந்தது பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன்றேரோ ஆரிரோ ஆரோ வெள்ளிப்பன்னீரோ ஆரிரோ ஆரோ பேசும் ஓவியம் பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன்றேரோ ஆரிரோ ஆரோ வெள்ளிப்பன்னீரோ ஆரிரோ பேசும்